கண்ணும் கண்ணும் தூரி கொள்ள வெக்கம் கரை நீரி செல்ல அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஐயோ என்னாகும் நெஞ்சும் நெஞ்சும் ஒட்டி கொள்ள அச்சம் மட்டும் வெட்டித்தள்ள சொல்ல ஒரு வார்த்தை இல்ல ஐயோ என்னாகும் நிலவில் மீதி பெண்ணுருவில் வந்தாளே இவள் தானா இவள் தானா Yeah.